பேராயிரம் பரவி பேர் ஆயிரம் பரவி வானோர் ஏத்தும் பெம்மானை பேராயிரம் பரவி வானோர் ஏத்தும் பெம்மானை பிரிவிலாடியார்க்கு என்றும் வாராத செல்வம் வருவிப்பானை பேராயிரம் பரவி வானோர் ஏத்தும் பெம்மானை பிரிவிலாடியார்க்கு என்றும் வாராத செல்வம் வருவிப்பானை மந்திரம் தந்திரம் மருந்தும் ஆகி தீரா நோய் தீர்த்தருள வல்லாந்தன்னை மந்திரமும் தந்திரமும் மருந்தும் ஆகி தீரா நோய் தித்தருள வல்ல தன்னை திரிபுரங்கள் தீயழ திண் சிலைகை கொண்ட போரானை புள்ளிருக்கு வேளூ புள்ளிருக்கு வேளூரானை போற்றாதே ஆற்ற நாள் போ